அஸ்மத்குருப்யோ நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யஃபிபன் சததம் ராமச்சரிதாமிருதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேதசமகல்மஷம் கோஷ்பதீகிருதமாரீஷம் மஷகீகிருதராட்சசம் ராமாயண மஹாமாலா ரத்னம் வந்தே அநிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷமக்ஷாந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்க்ய சிந்தோத்சலிலம் சலீலம் யஷோகவன்யம் ஜனகாத்மஜாயா ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நவதராட்சசாந்தகம் வைதேகீ சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி ப்ரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஷ்யாமளம் வாமே பூமிசுதா புரஸ்து ஹனுமான் பஷ்சாத் சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்வதலயோர் வாயுவாதி கோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமல ருசிம் ராமம் பஜே ஷ்யாமளம் ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃ புனஹ நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேப்யஹ நமோஸ்து ஜஞ்சார்க்கமருத்கணேப்யஹ ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம விதரசி தேசூரணி கோபால கிருஷ்ணாதிபதி கமனீயம் தசமுக மௌலி வலிம் ஜனகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம அஞ்சனேய ஸ்வாமினஹ ஜெய. பகவானுடைய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படிங்கறதை சத்தியம் பண்றதுக்காகவே தர்மப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா இருந்து காட்டுறதுக்காகவே பகவான் இத்தனையும் அவதாரத்துல தர்மத்தை காட்டுறதுக்கு வேண்டி பகவான் வந்து அவதாரம் பண்ணி அந்த தர்மத்தை நிலைநாட்டினார். ஆனா இனி வரப்போற இந்த அவதாரத்துல பகவானாகவே வந்து ஒரு மனுஷனா இருந்து தர்மத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றவாளுக்கு பதில் கொடுக்கிறார் போல பகவானே ஒரு மனித வேஷத்துல வந்து தர்மத்தை எத்தனை கஷ்டம் வந்தாலும் தர்மத்துல நிலை நிற்கணும் மனசு அப்படிங்கறத காட்டி தரத்துக்காகவே பகவான் அவதாரம் எடுத்ததுதான் ஸ்ரீ ராம அவதாரம். சீதா சமேதனாக நம்மளுக்கு இன்றும் நம்மளுடைய மனசுல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ராமா அப்படிங்கிற வார்த்தை இப்ப நம்ம பரசுராமரை பார்த்தோம், இப்ப ராமரை பார்க்க போறோம், இனிமே பலராமரை பார்க்க போறோம். இந்த மூணு ராமருமே தர்மத்தை காப்பாத்துறதுக்கு மனித உருவல் உருவில வந்துதான் நம்மளை அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஸ்ரீராமருக்கு ஒரு விசேஷம், மற்ற ராமர்களை வைத்து மற்ற அவதாரங்கள்ல வைத்து என்னது அப்படின்னா பூர்ண அவதாரம் அப்படிங்கறது சொல்லப்படுறது. ஸ்ரீராம அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமுமே பூர்ண அவதாரம் தான். பூர்ணமா இருந்து இது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு கிடையாது. வந்ததும் அவதாரம் பண்ணி அவதார காரியம் பூர்த்தியானதும் மறையறது கிடையாது. ஸ்ரீராம அவதாரம் வந்து இருந்து அத்தனை அசுரர்களையும் வதம் பண்ணி தர்மத்துல இருந்து எப்படி வாழணும்னு காட்டி தந்து பகவான் மறைந்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல பூர்ண அவதாரம். எல்லா குணங்களும் காட்டுறார், அத்தனை குணங்கள், விசேஷமா 16 குணங்களை காட்டுறார். குணவான், வீரியவான், தர்மஜ்ஞா, கிருதஜ்ஞா, சத்தியவாக்கியா, திருடவிரதா, சாரித்ரேணாச்ச கோயுக்தா, சர்வபூதேஷு கோஹிதா, வித்வான், சமர்த்தா, பிரியதர்ஷனா, ஆத்மவான், சிதக்ரோதா, த்யுதிமான், அனசூயகா, ஜாதரோஷா. இப்படி குணங்கள் அனவதி. அதுல முக்கியமா 16 குணங்கள் எடுத்து சொல்றதுனால வால்மீகிக்கு சந்தேகம் வர்றதுனால அதை எடுத்து ராமாயணத்துல தொடங்கறதே இந்த ஸ்லோகம் வச்சுதான். தபஸ்வாத்யாய நிருதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். நாரதர்ட்ட இவருடைய சந்தேகத்தை கேட்கிறார் வால்மீகி. இப்போ ராமர் அப்படின்னு அந்த ராமா அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பவர் அப்படிங்கிறது ஒன்று சிந்தனை பண்ணி மேலும் ராமச்சரித்திரத்தை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாமவரானே அப்படின்னு பார்வதி தாயாருக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்றார். இவர் ராமராமான் ஜபம் பண்றது என்னது கேட்ட சந்தேகத்துக்கு என்ன பண்ணலாம், சஹசிரநாமத்தையும் சுலபமா சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்னா மூணே மூணு வாட்டி ராமா சொன்னா போதும் அப்படிங்கிற பெருமை உண்டு ராமநாமத்துக்கு. அந்த ராமநாமத்தை சித்தாந்தம் பண்ணின போதேந்திராள் சுவாமியும் ராமநாமத்தினுடைய பெருமையை நம்மளுக்கு திருஷ்டாந்தமா காட்டி தரார். இப்படி பல மகான்கள் ராமநாமத்தை சொல்லுங்கோ, ராம ராம ராம ரெண்டே வார்த்தை தானே, அந்த ராமான்னு சொல்றது அவ்வளோ கஷக்குமா என்ன, தித்திக்கிறது தானே. ராமநாம பாயசக்கே, கிருஷ்ணநாம சக்கரே அப்படின்னு பல கிருதியிலையும் பல கிரந்தங்கள்லயும் பெரிய பெரிய மகான்களும் எல்லாரும் ஒரு வழிகாட்டியா இருக்கிற அத்தனை பேரும் ராமநாமாவை ஜபம் பண்ணுங்கோ, அதுவே முக்திக்கு சாதனை, அதுவே பகவானை அடையறதுக்கு வழி அப்படின்னு சொல்லி தந்திருக்கா. ரா மா அப்படிங்கறத நம்மளுடைய பாபம் எல்லாம் அழிஞ்சு இருக்கிற புண்ணியத்தையும் பகவான்ல சமர்ப்பணம் பண்ணி நம்மளை சரணாகதி பண்றதுக்குண்டான ஒரு பெருத்த ஒரு பெரிய வழிதான் ராமநாமம் அப்படிங்கறது ஜபம் பண்றது. ராமநாமத்துக்கு கால நியமம் இல்லை. சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா, ஸ்தோபம் ஹேளனமேவா, எப்படி வேணும்னா சொல்லலாம். சாப்பாடு ராமா அப்படின்னு சொன்னாலும் ராமான்னு சொன்னேன்னு பகவான் காதுல ராமாதான் போய் விழும். அது மாதிரி எப்படி கேலி பண்ணியோ, ஒரு ஆளை திட்டுறதுக்கோ இல்லைன்னா ஒரு ஆளை கூப்பிடுறதுக்கோ, குழந்தைகளுக்கு பேர் வச்சா சுலபம், ராமா இங்க வா அப்படின்னு சொன்னா போதும், அந்த ராமான்னு பகவான் நாமம் சொன்ன மாதிரி ஆயிடும். இப்படி எப்படி சொன்னாலும் பகவான் ஏத்துப்பார், கால நியமம் இல்லை. பஸ்ல போயிட்டும் சொல்லலாம், படுத்துட்டும் சொல்லலாம், உட்காந்து நியமத்தோடையும் சொல்லலாம். ராமநாமத்துக்கு இத்தனை சுலபமான ஒரு விஷயம் வேதத்தினுடைய பொருள் இல்லவா, அந்த வேதத்தினுடைய பொருளே அமைஞ்சு வந்திருக்கக்கூடிய நாமம் ராமநாமம். இதுக்கு தோஷம் இல்லை ராமநாமத்துக்கு. சில நாமங்கள் மந்திரங்களுக்கெல்லாம் நம்ம ஜபம் பண்ணினோம்னா கால நியமம் எல்லாம் பார்த்து ரொம்ப சுத்தையா பண்ணணும், அது ஒழுங்கா பண்ணலைன்னா அதுக்குண்டான தோஷங்கள் வரலாம். அப்படியெல்லாம் இருக்கிறத ராமநாமத்துக்கு எதுவுமே இல்லை, யாருக்கு வேணா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கறது தருது ராமநாமம். அது ஒரு நாமா சொன்னாலே அது சொல்றதுக்கே பல புண்ணியம் வேணும். ராமநாமம் சொன்னா என்ன குணம் அப்படிங்கறது கேக்கறத விட ராமநாமம் சொல்லணும்னா பல குணங்கள் இருந்திருக்கணும், பல புண்ணியம் பண்ணிருக்கணும், பூர்வ ஜென்மத்துல பண்ணின புண்ணியத்தினுடைய பலன் தான் நம்ம நாக்குல ராமநாமம் வரணும்னா அதையும் பண்ணிருக்கணும். மகான்களுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டா ராமநாமம் நாக்குல தங்காது அப்படின்பா. இன்னைக்கு ஜெபிச்சு விடலாம், ஆனா ஜீவகாலம் பூரா மரண பரியந்தம் வரைக்கும் ராமநாமா இருக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி. மரண பரியந்தம்னா நாளைக்கு மரணம் அடைவோம் நம்மளுக்கு தெரிஞ்சா சரி, இன்னைக்கு ஃபுல்லா ராமநாமா சொல்லலாம். ஆனா அதுதான் நிச்சயம் கிடையாது, எப்ப போகும் நம்மளுடைய பிராணன் இந்த சரீரத்தை விட்டு. அப்ப சதா சமயம் ராமநாமா ஜபம் பண்ணலாம் அப்படின்னு பிரஹ்லாத சுவாமியும் அதுதான் சொல்றார். அத்தனை பேரும் நம்ம கண்ட மகான்கள் அத்தனை பேரும் அதுதான் வகுப்பு தந்திருக்கா. அந்த ராமநாமத்தினுடைய பெருமை அவ்வளவு உயர்ந்தது. அப்ப ராமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமாயணத்தை எடுத்து திருஷ்டாந்தமா பாக்குறோம்னா நம்மளுடைய மனசு, அந்த மனச வந்து பகவான்ல சேர்த்து வைக்கிறது, அதுதான் ராம அவதாரத்தினுடைய ஒரு பெரிய நோக்கம். இதே இந்த ராமா அப்படிங்கறது தீர்க்கமா ராமான்னு படிச்சுட்டா லக்ஷ்மின்னு ஆயிடும், சீதாதேவியா சொல்றா ராமா ஸ்ரீலிங்கம் ஆயிடும். அந்த ராமா அப்படிங்கறது அந்த சீதா பிராட்டி, நம்ம வந்து ஜீவாத்மாவாகவும் பகவான் ராமர் சைத்தன்யமாகவும் இந்த சைத்தன்யத்தை ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் தான் அந்த ராமநாமம், அந்த ராமர் அப்படிங்கிறது. சரி, இதுல ராவணன் அப்படின்னு வராரு, அவருடைய பர்பஸ் என்ன? ராவணன் பத்து தலை கொண்டவன் அப்படின்னு தான் சொல்றோம். சரியா நம்ம ஒரு கேரக்டரா எடுத்து பார்த்தா பத்து தலைனா ஒரு தலை வச்சுட்டே மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா நம்மளுக்கு? இதுல பத்து தலை இங்கேருந்து, அப்ப அது கிடையாது. அதனுடைய அர்த்தம் ராவணன் அப்படிங்கிறது தசமுகம் அப்படின்னா திசேந்திரியங்கள் தான், இந்திரியங்களை தான் குறிக்கிறது. ஒவ்வொரு இந்திரியங்கள் ஒவ்வொரு வழிக்கு போறது, நம்மளை இழுத்துண்டு போறது, மனசை இழுத்துண்டு போறது பகவான்கிட்ட போக விடாம. அப்போ தன்னுடைய சுகத்துக்கு வேண்டி மத்தவாளுக்கு கஷ்டம் கொடுத்து தன் சுகத்தை நீடிக்கிறா அல்லவா, அவாதான் ராவணா, ராவணன் அப்படிங்கறது சொல்ற. அது இந்திரியங்களும் ஆகலாம், நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஸ்வபாவங்களும் ஆகலாம். சிம்பிளா சொல்லணும்னா மத்தவாளை கஷ்டப்படுத்தி தன் சுகத்தை அடைஞ்சுக்கிறது அப்படிங்கறதுதான் ராவணன், செல்ஃபிஷ் மைண்ட். அப்ப சீதா பிராட்டி யாரு அப்படின்னா விவேகம் அடையக்கூடிய மனசு, ஞானம் கொண்ட மனசு. அப்போ இந்த ராமருடைய வேலை என்ன? ராவண வதம் பண்ணினார், சீதாவை மீட்டார், சீதாவை காப்பாத்தினார்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விவேகம் அப்படிங்கிற மனசு உள்ள மூடி கிடக்கு. எதனால? இந்த ராவணனால, தசேந்திரியங்கள்னாலையும் அந்த ஸ்வபாவத்தினாலையும் மூடி கிடக்கு. அப்ப அந்த அத்தனை தசேந்திரியங்களுடைய அந்த சுகத்தையும் இல்லாம பண்ணி, அத ராவணனை வதம் பண்ணி, அந்த செல்ஃபிஷ் மைண்ட வதம் பண்ணி, விவேகமாக இருக்கக்கூடிய அந்த சீதாதேவி உள்ள இருக்காளே, அந்த விவேக மனசை வெளியில கொண்டு வந்து அந்த விவேக மனசு மூலமா ராமனை அடையறது, பகவானை அடையறது அப்படிங்கிறது தான் ராமருடைய, அது பண்ற வேலைதான் ராமர். சோ அதுதான் தர்மம். என்ன தர்மம்? உள்ள இருக்கக்கூடிய அந்த பேர்ல் ஆக இருக்கக்கூடிய சுத்தமான மனசு, அந்த விவேகம் அடைஞ்ச மனசை காப்பாத்தி நம்மள்கிட்ட தர்றதுதான் இந்த ராமாயணத்தினுடைய பிரயோஜனமே அப்படின்னு பாக்கிறோம். பொதுவா ராமாயணம்னு, ராமாயணம் ராமருடைய அயனம், ஜேர்னி ஆஃப் ராமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ராமானா நம்ம மனசு, உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம்னு பார்த்தோம். இதுல மூணு ராஜ்யங்கள் வருது. இப்போ அயோத்தியால தசரதர் இருக்கார், கிஷ்கிந்தா அப்படிங்கிற ராஜ்யத்துல வாலி இருக்கா, லங்கை அப்படிங்கிற ராஜ்யத்துல ராவணன் இருக்க. இப்படி மூணு ராஜ்யங்கள் பாக்குறோம், மூணு விதமான ஆட்காரையும் பாக்குறோம். இது என்ன? தசரதர் அப்படிங்கிறவர் என்ன குறிக்கிறது? பிடிச்சு வைக்கிறதை குறிக்கிறது. நம்மளுடைய மனசுல எல்லாத்தையும் எனக்கு வேணும், எனக்கு வேணும் பிடிச்சு வச்சுக்கிறது, தன் சுகத்துக்காக தன் பிடிச்சு வச்சுக்கிற ஒரு சுபாவத்தை தசரதர் காட்டுறார். மேலும் வாலி என்ன பண்ற? இடுத்து வச்சுக்கிறது, தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிற ஒரு சுபாவம். அதே மாதிரி ராவணன் முன்னாடி சொன்ன மாதிரி கஷ்டப்படுத்தி சந்தோஷத்தை அடையக்கூடிய சுபாவம். இந்த மூணுமே லோவர் மைண்ட் தான், தாழ்ந்ததான மனசு. இதுக்கு ஹையர் மைண்டு ராமராக இருக்கார், கிஷ்கிந்தால சுக்ரீவனாக இருக்கார், லங்கையில விபீஷன் ஆக இருக்கார். சோ இந்த லோவர் மைண்ட் அண்ட் ஹையர் மைண்ட், இந்த ரெண்டுமே இந்த மூணு ராஜ்யங்கள்லயும் பாக்குறோம். த்ரூ அவுட் த ராமாயணா அப்படிதான் போறது, நம்மளை கூட்டிட்டு போறது ரெண்டுமே கலர்ந்த ஒரு இடம். நம்ம எப்படி நம்ம மனசுல தேவர்களும் அசுரர்களும் நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் சேர்ந்து இருக்கோ, அதே மாதிரி இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஜேர்னில, ராமருடைய ஜேர்னில இந்த மூணு விதமான நல்ல குணங்களும் இருக்கக்கூடியனவா கெட்ட குணங்கள் இருக்கக்கூடியனவா இருக்கா. அப்ப இந்த ஹையர் மைண்டோடைய வேலை என்ன, இந்த லோவர் மைண்ட் எல்லாம் இல்லாம பண்ணி நம்மள வந்து மனச வந்து உத்தாரணம் பண்றது, இந்த சிம்பிளா மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கறத காட்டி தரது. எப்படி நம்ம எடுத்துக்கலாம், நல்லது வேணும்னா நம்மளுக்கு எடுத்துக்கலாம், கெட்டது வேணும்னா நம்மளுக்கு எடுத்துக்கலாம். த ஆப்ஷன் இஸ் அவர்ஸ், காட்டித்தரா இப்படி எல்லாம் உண்டு, ஆனா நீங்கள் தான் உங்க மனசை எப்படி கொண்டு போகணும், நல்ல வெளியில கொண்டு போகணுமா கெட்ட வழியில கொண்டு போகணுமா அப்படிங்கறது நம்ம கையில அப்படின்னு ராமாயணம் காட்டி தருது. த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறது நம்ம கையில தான். அப்படி ராமாயணத்தினுடைய பொருள். மேலும் இந்த ராமாயணம் எழுதினவர் யார் அப்படிங்கறத பார்த்தா வால்மீகி முனிவர். வேத தத்துவங்களையே எடுத்து சாரமாக ராமாயணத்துல தந்தார். அந்த ராமாயணத்திலிருந்து ராமா அப்படிங்கிற நாம சப்தத்தை, வேதத்தின் தத்துவமாக நாம சப்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வேதத்தையே கடைஞ்சு ராமாயணமா பண்ணி தந்த வால்மீகி முனிவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணுமில்லை, ரத்னாகரனா இருந்தார். யாரு, காட்டுல போற வாழ்ட்டேந்தும் வர வாழ்ட்டேந்தும் அவள்தான் திருடி அவளை பயமுடுத்தி, முடிஞ்சா வேணும்னா அவளை கொலை பண்ணி தனக்கு வேண்டின சந்தோஷத்தை எடுத்துப்பார். அப்படி ஒரு மனிதனாக இருந்தார் யாரு, ரத்னாகரன் அப்படிங்கிறவர். அந்த சமயத்துலதான் சப்த ரிஷிகள் எல்லாம் வரா. அப்ப அவ கேக்குறா, நீ பண்ற கர்மத்தினுடைய பலன் உன்னோட மனைவி எல்லாரும் எடுத்துப்பாளா, குழந்தைகள் எல்லாம் எடுத்துப்பாளா அப்படின்னு கேட்டதும் இவருக்கு சந்தேகம் எடுத்து கடகடான்னு ஓடி மனைவிட்ட போறார். கேக்குறா, நான் பண்றேனே இப்படி மத்தவாளை கஷ்டப்படுத்தி எனக்கு வேண்டதை எடுத்துக்கிறேனே, இதனுடைய பலன் நீ ஷேர் பண்ணிப்பியாமா அப்படின்னு கேட்டதும் முதல் முதல்ல அவ மனைவி தான் இந்த ரிலேட்டிவிட்டி தியரியே சொல்றா, என்னது எவ்ரி ஆக்ஷன் வில் ஃபாலோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிற, அதாவது அவாவா பண்ணின கர்மத்தினுடைய பலன் அவாவா தான் சேரணும், நான் எதுக்கு அனுபவிப்பானே அப்படின்னு மனைவி கேட்டதும் அது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது ரத்னாகரனுக்கு. நேரம் வந்து சப்தரிஷிகளுடைய காலில் விழுந்து, எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, நான் திரைங்காலம் பண்ணினேன் தப்பு, இனிமே பண்ணாம இருக்கிறதுக்கும் இதுலேருந்து இந்த கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து மேலுக்கு வரத்துக்கும் என்னது ஒரு வழி சொல்லித்தாங்கோ அப்படின்னு ஆத்மார்த்தமா அந்த ரத்னாகரன் சப்தரிஷிகள்ட்ட கேக்கிறத அவர் வந்து அந்த சப்தரிஷிகள் யார காட்டி கொடுக்கறா, ராமரை காட்டி கொடுக்கறா, ராம நாமத்தை கொடுக்கறா, பெருந்தனமான ராம நாமத்தை, ராமா ராமா சொல்லு அப்படின்னு. ஆனா அவருக்கு அது கூட வரலையாம், நான் முன்னாடி சொன்னேனே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு, ராமா வரலையனால மராமரா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி மராமரா மராமரா மராமரா மராமராமான்னு அந்த ஜபம் பண்ணிட்டே இருந்தார். இருந்தபடி ஜபம் பண்ணிட்டே இருந்தார். அந்த சப்தரிஷிகள் போயிட்டு கொஞ்சம் காலங்க அப்புறம் திருப்பி வரத்த பெரிய மண்ணால சமைத்த அந்த ஒரு பெரிய புத்து, அதுலேருந்து ஒரு ஜோதிஷ் காண்றது, சுகந்தம் வீசறது, ராமநாம சங்கீர்த்தனம் காதால கேக்கிறது, ஆஹா ஆஹா இன்னொரு சாநித்தியம் அப்படின்னு போய் பாக்கறத அந்த புத்த திறந்து பாக்கறத ஒரு தேஜஸ்வியான ஒரு மூர்த்தி ஸ்வரூபம் கண்டுதாம். யாரு கேட்டா அந்த ரத்னாகரன் தான். அந்த ரத்னாகரன் மண் புத்துலேருந்து வந்ததுனால வால்மீகி அப்படின்னு பேர் சூட்டப்பட்டா. அப்படிதான் அங்கிருந்தான் ராமாயணம் பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ முன்னாடி சொன்ன ராவணனுடைய கேரக்டரும் ரத்னாகரனுடைய கேரக்டரும் சம்வாட் சிமிலர் தான். மற்றவாழ கஷ்டப்படுத்தி தனக்கு வேண்ட சந்தோஷத்தை அடையறா. ஆனா ராவணன் வதம் பண்ணப்பட்டார், ரத்னாகரன் என்ன பண்ணப்பட்டார், ராமநாமத்தை கொடுத்து ராமநாமத்தை கட்டியா பிடிச்சின்றதுனால பகவானை அடைஞ்சார் அப்படின்னு நம்ம பாக்கிறோம். இதுதான், இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்ன மண் புத்துலேருந்து தானே நம்மளும் வந்திருக்கோம், மண்ணிலேருந்து வந்திருக்கோம், இந்த சரீரம் மண்ணுக்குள்ளதான் போக போறது. நம்ம எல்லாரும் தான் ரத்னாகரன். நம்ம ராமரை பிடிக்கணுமா இல்லை தன்னுடைய சுகத்தையே இந்திரியங்கள் சுகத்தையே பிடிச்சிருக்கணுமா அப்படிங்கறது நம்ம கையில இருக்கு. அப்படி அந்த வால்மீகி முனிவர் ஒரு சமயம் ஸ்நானம் பண்றதுக்காக சிஷ்யன் பரத்வாஜனையும் கூட்டிந்து ஸ்நானம் பண்றதுக்காக போறார். அங்க ரெண்டு குருவிகள் மரம் மேல உட்காந்து சிங்கார ரசம் பண்ணிட்டு இருக்கு, சௌக்கியமா சந்தோஷமா இருந்திருந்தா. இவர் பார்த்தார், முதல் முதல்ல அந்த குருவிகள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காரே அப்படின்னு ரொம்ப அன்போட பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார். அந்த சமயம் ஒரு வேடுவன் ஒரு அம்பை இது அதுல இருக்கக்கூடிய ஒரு குருவியை கொன்னு போட்டுட்டான். அதை பார்த்ததும் கோபம் எழும்புறது. இவ்வளோ நாளா மற்றவாளை கஷ்டப்படுத்துறது இந்த சங்கடம் எல்லாம் இருக்கலை, இப்போ ராமநாமம் அந்த மனசு சுத்தமானதும் ஒரு குருவியை ஒரு வேடுவன் அம்பைதான் அப்படிங்கறதுல கோபம் எழும்பி துக்கம் ஏற்பட்டு மா நிஷாதா அப்படின்னு கூப்பிடுறான். மா நிஷாத பிரதிஷ்டாத்தம் அகம சாஸ்வதி சமாய க்ரௌஞ்ச மிதுனாவே தேவம் அவதி காமமோ நிதா. அதாவது மானிஷாதா அப்படின்னா என்ன அர்த்தம், டோன்ட் நிஷாதா வேடுவனே பண்ணாதே அப்படிங்கற சொல்ற இந்த ஸ்லோகம் வந்து ஒரு சாபமா அமையறது. சாஸ்வதி சமா க்ரௌஞ்ச மிதுனா தேவம், இந்த க்ரௌஞ்சங்கள் குருவிகள் சந்தோஷமா இருக்கிறத இப்படி வதம் பண்ணியே அதனால உனக்கு சமாதானம் இருக்காது அப்படிங்கிற ஒரு சாபம் தான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆனா அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ராவணனை வதம் பண்ணின ராமா நோக்கு சுகம் உண்டாகட்டும்னு ஒரு மங்களா சாசனம் மாதிரி, ராமருக்கு ஒரு மங்களா சாசனம் மாதிரி அந்த ஸ்லோகம் இன்டைரக்டா அமையறது. இப்ப ராமாயணம் அப்படிங்கறது அங்கேருந்துதான், யார் இந்த ராமர் அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வந்து மேலும் நாரத குருவ நாடி அவர்கிட்ட கேக்கிறார், யாரு இந்த சாம்பிரதம் லோகே, இந்த சமமான காலத்துல குணவானாக இருப்பவர் க்ஷமையோட இருப்பவர் மற்றவாளுக்கெல்லாம் ஹிதம் பண்ணின்னு இருக்கிறவர் ரோஷத்தை ஜெயித்தவர் வேண்ட சமயத்துல கோபம் வறண்டவர் ஆத்மவான் யாரு, இப்படி நிறைய க்வெஸ்டின் கேட்டு யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டதும் ஒரே ஒரு பதில், ராமஹா. சாம்பிரதம் லோகே ராமஹா அஸ்தி, இந்த சாம்பிரதம் லோக இந்த கண்டெம்பரரி வேர்ல்டுல ராமர் அப்படிங்கிறவர் இருக்கார், வேற தெய்வமோ அதெல்லாம் கிடையாது, ஒரு மனுஷனே ராமர் இருக்கார், அவரை பத்தி எழுதுங்கோ அப்படின்னு நாரதருடைய உபதேசத்தினாலதான் அவர் தபஸிருந்து அந்த ராமாயண கதையெல்லாம் திவ்ய திருஷ்டியால பார்த்து நம்மளுக்கு ராமாயணத்தை தந்திருக்கார். ராமாயணம் ஏன் எடுத்து எடுத்து சொல்றேன் அப்படின்னா, ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயணம் தான் ப்ரூஃப், அதெல்லாம் முழு கதையும் சொல்லியிருக்கா. இந்த ராமாயணம் சம்ஸ்கிருதத்துல மட்டும்தானா கேட்டா கிடையாது, அத்தனை லாங்குவேஜ்லயும் ராமாயணம் உண்டு. எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஏஷியன் தாண்டி எல்லா அங்கேயுமே ராம்லீலை மாதிரி பல இடத்துலயும் ராமாயணத்தை ஒரு கைட்லைன்ஸா வச்சுட்டு சிரசு மேல தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆஹா ஆஹா, ராமர் அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய வழிகாட்டியா, ஒரு வெல்விஷரன்னா வெல்விஷர், குருனா குரு, சகானா சகா, அப்பானா அப்பா, அண்ணானா அண்ணா, அப்படி எந்த கேரக்டர்ல போட்டாலும் ராமர் நம்மளுக்கு உதவி பண்றார், வாழ்ந்து காட்டினாரே ஆஹா அப்படின்னு சம்டைம்ஸ் குருகரா ராமரை நினைச்சு பக்தி பெறுகிறது ராமர் மேல. ராமா இப்படி இல்லாமா நீ அனுபவிச்சாய் அப்படின்னு ஒரு குழந்தையாட்டமா நினைக்கிற பாவமும் வருது. இப்படி ராமரை அனுபவிக்கிறோம். ராமாயணத்துல பாக்கிறத இன்னொரு தத்துவம் என்ன நம்மளுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னா, தியாகத்துலதான் சந்தோஷம் அப்படின்னு ராமர் காட்டிக்கிறார். தியாகத்துல செல்ஃபிஷா இருக்கிறதுல சந்தோஷம் கிடையாது, அதை விட தியாகம் பண்ணினாதான் சந்தோஷம். மற்றவாளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வேண்டி தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் பண்றார் ராமர். அப்படி இருந்தாதான் அது தர்மம் அப்படின்னு காட்டுறார். மேலும் ராமருக்கு ஒரு லட்சிய போதம் உண்டு, ஆத்மாவை வந்து அடையணும் அப்படிங்கிற அந்த லட்சிய போதம் உண்டு, எல்லாருக்கும் அந்த லட்சியம் வேணும்னு காட்டித்தரார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ராமர், பகவான் ராமர் தான் மனிதன் சொல்லப்படாது, அப்படி மனிதனா பாக்குறவா முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த பகவானான ராமர் யாருக்கு வந்து பிறந்தார், எதற்காக வந்தார் அப்படிங்கிற அந்த கதை மூலமான விஷயங்கள் பார்த்துட்டு அவர் யுத்தம் பண்ணி ராவணனை வதம் பண்ற பர்யந்தம் அனுபவிக்கிறோம். அதுல இருந்து நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு கட்டத்துல என்னென்னலாம் சொல்லிட்டு வரார் அப்படிங்கறதும் அனுபவிக்கலாம். முதல்ல சூரிய வம்சம் ராஜாவான தசரதருக்கு புத்திரன் இல்லை அப்படிங்கிற துக்கத்துல ராமாயணம் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே யார் ஒரு கிரந்தம் தொடங்குறது அப்படின்னா யாரோடாவது துக்கத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த துக்க நிவர்த்திக்கு தானே நம்மளதெல்லாம் வரும். என்னது சத்தியம் இந்த உலகத்துல அப்படிங்கறத பாக்குறதுக்கு தானே இப்போ நம்ம சிரவணம் பண்றதும் பகவான் நாம ஜபம் பண்றதும் கோவில் போறதும் எல்லாமே கைங்கரியம் பண்றதும் அத்தனையுமே எது உண்மை, எப்படி வாழணும், வாழ்க்கைனா என்ன, சத்தியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. அப்ப துக்க நிவர்த்திக்காகவே ராமாயணம் அமைஞ்சிருக்கு. என்ன துக்கம் தசரதருக்கு அப்படின்னா புத்திர துக்கம் தான். புத்திரன் இல்லை, பல காலங்களா பல வருஷமா எடுத்து புத்திரன் இல்லைங்கிற துக்கம். அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு விபாண்டகன் அப்படிங்கிற முனிவருடைய பிள்ளை ரிஷிசங்கனை கூட்டிட்டு வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார் அப்படிங்கிற கதை. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதுலேருந்து தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா மாதாக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதாரம் பண்றார் அப்படிங்கிற நிலையை நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ பதயே நமஹ. இன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே வ்ருத்ரநாஶோ ஸமபவத் தத்தே பவது மங்களம். இன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்ரதோ வஜ்ரதரசேத் அதிதிர் மங்களம் ப்ராதா தத்தே பவது மங்களம். காயேன வாசா மனசேந்திரியர்வா வித்யாத்மனா வா ப்ரகிருதி ஸ்வபாவ கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ. ஜெய ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.